பெத்து எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்குத்தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா. பெத்து எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்குத்தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா. பிள்ளையின் மனசு பித்தாச்சு, இங்க பெத்தவ மனசு கல்லாச்சு, இன்னொரு மனசு என்னாச்சு அது முறிஞ்சு போன வில்லாச்சு. பெத்து எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா, தத்து கொடுத்து புட்டா. வாசல்ல மடியில வளர்ந்ததுக்கு இங்கிருக்க ஆசை இல்ல, மகனா பிறந்ததுக்கு தொட்டணைக்க தாயும் இல்ல, மகனா வளர்ந்த புள்ள துள்ளுறது நியாயம் இல்ல. தொட்டிலில் நாம் கிடந்த சோகம் வந்து சேர்வதில்லை, தொழில வாழும் வர துன்பம் இன்னு ஒண்ணும் இல்ல. கட்டில பார்த்த பின்னே காண்பதெல்லாம் எங்கு சொல்ல, கண்ணுல ஆறிருக்கு போவதுக்கு தோணி இல்ல. சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சை முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருச்சு எங்க முறையிடலாம். காவிரி கங்கை ஆறுகள் போல கண்களும் இங்கே நீராட, பெத்து எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்குத்தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா. பார்த்தேனே தலையில எழுதி வச்ச அந்த விரல் பார்த்தேனா, கிளிய வளர்த்தெடுத்தா கேழியது கேட்காது, புலிய வளர்த்தெடுத்தா பாசம்னு பார்க்காது. சொல்லத்தான் வார்த்தை இந்தி தாய் மனசு நோகும் அங்கே, சொல்லவே வாயும் இந்தி ஓர் மனசு வாடும் இங்கே. சொல்லிலே வேலெடுத்து வீசுகின்ற சேயும் அங்கே, மௌனத்தை பேச விட்ட மாறிவிடும் யாவும் இங்கே. ரெண்டு கிளி இருக்கு ஒண்ணு தனிச்சிருக்கு, பெத்த கிளி அதுக்கு எந்த துணை இருக்கு. ஊருல எங்கே நாட்டுல எங்கே காட்டுங்க எங்க தாய் போல. பெத்து எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்குத்தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா. பிள்ளையின் மனசு பித்தாச்சு, இங்க பெத்தவ மனசு கல்லாச்சு, இன்னொரு மனசு என்னாச்சு அது முறிஞ்சி போன வில்லாச்சு. பெத்து எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்குத்தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா.